iPhone 6 நீ என்றால் நான் தாண்டி செங்கல் செட்டு நீ முத்தோ முட்டா நான் ஜல்லிக்கட்டு கால போல தூக்கி அடிச்சாலே ஆல கண்ணால நானும் வந்து நிற்கிற பாரோ முன்னால ஒன்னால ஒன்னால நான் பாடுற தன்னால கண்ணால கண்ணால கண்ணால கொன்னால கொன்னால ஒருத்த எப்படி பொண்ணு ரொம்ப சிவப்பா இருக்கலடா பரவாயில்லையா பரவாயில்லமா டேய் நான் உனக்கு கேட்கல அந்த பொண்ணு கேட்டேன் இதுக்கே எப்படிங்கிறியே அவங்க அப்பா யார் தெரியுமா யாரா இருந்தா எனக்கு என்னடா என் சம்மந்தி தானே இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு தோசை தீர்ப்பு நேற்று நமக்குள்ள எப்படி செட் ஆகுண்டே ஒன்னால ஒன்னால நான் பாடுற தன்னால